படாததா என்னதான் கண்ணமோ மின்னலாய் மின்னுமோ ஒன்று தந்த பின்பு இன்னும் ஒன்று கேட்குமோ சொன்னதா சொல்லாததா கண்களே பொல்லாததா என்னதான் மோகமோ என்றுமே தாகமோ சின்ன பெண்ணை கண்டு நெஞ்சு கொள்ள வேகமோ Thank you.